வெயில் காலம் வந்துட்டாலே சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கும், ஏதாவது சில்லுன்னு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கும். ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குளிச்சாதான் அன்னைக்கு நாளே நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா ரொம்ப கடுப்பான விஷயம் என்ன தெரியுமா, வெயில் காலத்துல எங்கேயும் வெளியவே போக முடியாது. ஏன், காத்து இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது, வேர்வை கொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த வேர்வைன்றது எல்லாருக்கும் வர ஒரு விஷயம் தான். நம்ம உடம்புல வேண்டாத கெட்ட நீர்கள், தாதுக்கள், இதெல்லாம் சிறுநீர் இல்லைன்னா வேர்வை வழியா வெளியேறுது. இதுக்கு நம்ம சாப்பிடுற உணவு கூட காரணமா இருக்கு. குறிப்பா பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிக வேர்வை வாடை உண்டாகும். அதற்கு காரணம் ஹார்மோன்கள். சாதாரணமா வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களுக்கு இந்த வேர்வை வாடை அடிக்காது. ஆனா இந்த நான்வெஜ் ஐட்டம் சாப்பிடறவங்களுக்கு, அதாவது ஆடு, கோழி, முட்டை இதெல்லாம் சாப்பிடறவங்களுக்கு வேர்வையில அதிக அளவு கழிவுகள் வெளியேறும். இதனால கூட வேர்வை நாற்றம் அடிக்கும். இந்த வேர்வையை நிறுத்தினா உடல் பாதிக்கும். ஆனா இந்த வேர்வை வாடை இல்லாம செய்யலாமே, அதுக்குன்னு பெர்ஃபியூம் அடிக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க. என்னதான் பெர்ஃபியூம் அடிச்சாலும் 3 மணி நேரத்துக்கு மேல அந்த பெர்ஃபியூமோட வேர்வை கலந்து அது ஒரு வாடையா மாறிடும். அதுவே சில பேருக்கு புற்றுநோயை உண்டாக்கும், அதோட அலர்ஜியும் உண்டாக்கும். சோ வேர்வை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு யோசிக்காம அந்த துர்நாற்றத்துக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை எப்படி தடுக்கிறது அப்படின்றத பத்தி தான் இப்ப பாக்க போறோம். Number 1, குறைந்த செலவுல இயற்கையான வழியில உடல் வேர்வை நாற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு பொருள் இருக்கு, அதுதான் எலுமிச்சை பழம். அரைமுடி எலுமிச்சை பழத்தை எடுத்து நம்ம உடம்புல வேர்வை வர இடங்கள் எல்லாம் தேய்ச்சி குளிச்சா போதும். அன்னைக்கு நாளே சும்மா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதாவது வேர்வை நாற்றம் வராம இருக்கும். அப்படி இல்லைன்னா குளிச்சுட்டு சிறிதளவு பஞ்சல எலுமிச்சை சாரை நினைச்சு அதிகமா வேர்வை வர இடங்கள்ல கூட தேய்க்கலாம். அதுல இருக்க அசிட்டிக் தன்மை பாக்டீரியாக்களை அழிச்சு அதை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். Number 2, ஒரு சில பேருக்கு வெயில் டைம்ல தலையில ரொம்ப அதிகமா வேர்க்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெந்நீர்ல 2 டீஸ்பூன் சேக்கா தூளோட 2 டீஸ்பூன் வெந்தய தூள் கலந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு குளிச்சு வரணும். அப்படி தொடர்ந்து செஞ்சோம்னா 2 வாரத்துல நம்ம உடல்ல இருக்க வியர்வை நாற்றம் வெளியேறி தலையும் நம்ம உடம்பும் சுத்தமா இருக்கும். Number 3, ஆப்பிள் சிடர் வினிகர். இது எல்லா கடைகள்லயுமே கிடைக்கிற வினிகர் தான். இதை 1 கப் நீர்ல கலந்து வேர்வை அதிகமா வர இடங்களை தேய்ச்சோம்னா சருமத்துல இருக்க பாக்டீரியாக்களை அழிக்கிறது மட்டும் இல்லாம அதிகப்படியான வேர்வையும் தடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அப்படி இல்லைன்னா குளிச்சதுக்கு அப்புறம் சிறிதளவு பஞ்சில ஆப்பிள் சிடர் வினிகரை நினைச்சு வேர்வை வர இடங்களை தேய்ச்சா கூட உடல் துர்நாற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். Number 4, ஒரு சில பேருக்கு மசாலா கலந்த உணவு வகைகள் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட வேர்வை துர்நாற்றத்துக்கு ஒரு காரணமா இருக்கு. அதனால வேர்வையால கஷ்டப்படுறவங்க இந்த மசாலா, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் உணவுல குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதோட குளிக்கும் போது படிகாரத்தை உடம்புல தேய்ச்சி குளிக்கிறதுனால கூட வேர்வை நாற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். Number 5, இந்த வெயில் டைம் சமாளிக்கிறதுக்கு அதிகமான தண்ணி குடிக்கணும். அதோட கோடை டைம்ல கிடைக்கக்கூடிய இளநீர், நுங்கு, பதநீர் இதெல்லாம் கூட சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிடுற பட்சத்துல வேர்வையை கட்டுப்படுத்தும். அதோட நம்ம உடம்புல வெளிப்படுற கொஞ்ச வேர்வையும் நாற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். Number 6, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு உடல்ல வேர்வை துர்நாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ நார்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல வேர்வை துர்நாற்றம் ஏற்படுவதை முற்றிலுமா தடுக்கலாம். Number 7, நம்ம போடுற துணி கூட ஒரு வகையில நம்ம உடல்ல வேர்வை உண்டாக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அதாவது வெயில் டைம்ல காத்து போக வழி இல்லாத ஆடைகளை நம்ம போடக்கூடாது. வேர்வை உறிஞ்சாத பாலிஸ்டர், நைலான் இந்த மாதிரியான உடைகளை அணியும் போது பாக்டீரியாக்கள் அதுல அதிகமா உண்டாகும். வெயில் டைம்னாலே எப்பவுமே காட்டன் துணிகளை தான் நம்ம போடணும். இதனால நம்ம உடம்புல வேர்வை ஏற்படாம இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். Number 8, நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தேவையான 19 அமினோ அமிலங்களும் 92 தாதுக்களும் இந்த கோதுமை புல்ல இருக்கு. தினமும் வெறும் வயிற்றுல இது 500 மில்லிகிராம் சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்புல வேர்வை துர்நாற்றத்தை கட்டுப்படுத்த முடியும்.